சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. உள்ளத சொன்னா குத்தமில்ல, உள்ளத்தில் இங்கே கள்ளமில்ல. வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. இந்த வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. கண்ணாடி மாளிகையாய் நான் இருந்தேன் இங்கே, கல்லெடுத்து வீசி புத்தா மாலையிட்ட மங்கை. தோல் மீது ஊஞ்சல் கட்டி நான் வளர்த்த தங்கை, சொல்லாலே தீயறிய பொங்குதம்மா கங்கை. அடிப்பட்ட பந்தாக ஆகிவிட்டேன் இப்போது, மிதிப்பட்ட பூஞ்சோல இடிவிழ தாங்காது. சொந்தம் என்பது பொய்யடா, பந்தம் என்பதும் பொய்யடா, பாசம் என்பது நோயடா, வாட வைக்கிற தீயடா. ஒன்று பட்டது செல்று விட்டது, ரெண்டு பட்டது வாழ்வே. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. உள்ளத சொன்னா குத்தமில்லை, உள்ளத்தில் இங்கே கள்ளமில்லை. வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. இந்த வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. நிலவினில் களங்கம் என்று சொன்னவங்க யாரு, சொன்னவங்க வார்த்தையில உண்மையுண்டா கூறு. சந்திரனும் செய்வதென்று சொன்னவங்க யாரு, கைப்பிறையும் வளர்ப்பிறையும் சந்திரனில் ஏறு. தண்ணிக்குள்ளே என்னாலும் தாமரை புனின்றாலும், தண்ணி அதில் ஒட்டாது உண்மை என்றும் பொய்க்காது. சீர்பழிகள் சொல்லவே ஆளிருந்தா போதுமே, பத்தினியான போதிலும் பாவம் வந்து சேருமே. காலம் என்கிற தேவன் கையிலே ஆடும் பம்பரம் நாமே. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க. உள்ளத சொன்னா குத்தமில்லை, உள்ளத்தில் இங்கே கள்ளமில்லை. வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. இந்த வழக்க தீர்த்து வை, ஒரு விளக்க ஏற்றி வை. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை கேட்டுட்டு சொல்லிடுங்க.